శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది మానాతీత ప్రతిత విభవాం మంగళం మంగళానాం వక్షఃపీఠీం మధువిజయినో భూషయంతీం స్వకాంత్యా ప్రత్యక్షానుశ్రవిక మహిమ ప్రార్థినీనాం ప్రదానాం శ్రేయో మూర్తిం శ్రీయమశరణ స్వాం శరణ్యాం ప్రపద్యే. శ్రీ సుధీర தாயாருடைய பெரிய விராட்டியாருடைய வைபவங்களை எல்லாம் அழகாக சுவாமி தேசிகன் எடுத்துச் சொல்லி அவர் அனுகிரகத்தினாலே நமக்கு சகல விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும், அது மட்டுமல்லாமல் மோட்சமும் கிடைக்கும் என்பதையும் எடுத்துச் சொன்னார். இப்பொழுது இந்த ஸ்ரீஸ்துதி ஸ்தோத்திரம் முடியக்கூடிய சமயத்திலே தாயார்கிட்ட பிரார்த்தனை, மூணு ஸ்லோகத்துல பிரார்த்தனை பண்ற. முதல்ல 21வது ஸ்லோகத்திலே உம்முடைய கடாட்சங்கள் வேணும் என்பதாக பிரார்த்தனை. சானுப்ராத பிரகடித தயைகி சாந்திரவாத்சல்யதிக்தைஹி அம்பஸ்னிக்தைரமிருதலஹரீலப்தசப்ரஹ்மசர்யைஹி கர்மே தாபத்ரயவிபூதேநாசகதம் க்ஷணம் மாம் ஆகிஞ்சன்யக்லபிதமனகைஹி ஆர்த்ரயேகா கடாக்ஷைஹி. அம்மா, தாபத்ரயம் என்று சொல்லக்கூடிய மூன்று வகை தாபங்களாலே இந்த சம்சார வெப்பத்திலே தவித்துக் கொண்டிருக்கிறேன். அதில் எந்த உபாயமும் செய்ய முடியாமல் ஆக்கிஞ்சன்யத்தினாலேயே மிகவும் பாதிவனாக நொந்து போய் இருக்கிறேன். அடியேனை, ஒரு க்ஷண காலம் உம்முடைய கடாட்சங்களால் குளிரச் செய்துவிட வேண்டும். உம்முடைய கடாட்சங்கள் எப்படிப்பட்டவை? அடிக்கடி கருணையை வெளிப்படுத்துபவை, மிகவும் அடர்ந்ததான வாத்சல்யம் எனும் ஸ்நேகத்தால் நிறைந்தவை, மிகவும் ஸ்நேகம் பூண்டவை, நம் பாபத்தை போக்குபவை, மோட்சத்தை கொடுப்பவை, அமிர்த பெருக்குகள் போலே ஆச்சரியமானவை, அப்படிப்பட்ட கடாட்சங்கள் எனக்கு வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறோம். வெயிலிலே தப்பித்துக் கொண்டிருக்கிறவனுக்கு திடீரென்று ஒரு குளிர்ச்சியான காற்றும் குளிர்ச்சியான மழை திவழியும் பட்டால் எப்படி இருக்குமோ அதுபோல இங்கே சம்சார தாபத்திலே இருக்கும் நமக்கு தாயாருடைய கடாட்சங்கள் குளிர்ச்சியாக இருக்கும் என்பதாக அர்த்தம். வெயிலாவது ஒரு தாபம், இங்கே தாபத்ரயம், மூன்று தாபங்கள், ஆத்யாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம் என்பதாக மூன்று விதமான தாபங்கள் சம்சாரத்திலே இருக்கின்றன என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. ஆத்யாத்மிகம் என்றால் சரீரத்தில் வரக்கூடிய துக்கங்கள், நோய் முதலானவை. ஆதி பௌதிகம் என்றால் பிற பூதங்களால், அதாவது பிற மிருகங்களாலும் பட்சிகளாலும் பிற ஜந்துக்களாலும் நமக்கு வரக்கூடிய தொந்தரவுகள். ஆதி தெய்வீகம் என்றால் தெய்வத்தின் மூலமாக அதிக மழை, அதிக வெயில், அதிக காற்று முதலானதாக வரக்கூடிய துக்கங்கள். இப்படி நமக்கு இருக்கக்கூடிய துக்கங்களை மூன்று விதமாக பிரிக்கிறார்கள். இதுக்கு தாபத்ரயம் என்று பெயர். கர்மே தாபத்ரய விரச்சிதே, இந்த தாபத்ரயத்தினாலே இருக்கக்கூடிய ஒரு கர்மம். கர்மம்னா புழுக்கம், வெப்பம். வெயில இருந்து எப்படி புழுக்கம் இருக்கும் அந்த மாதிரி அந்த புழுக்கத்தில் இருக்கேன். காத தப்தம், இதுல நன்னா சாதாரண தாபம் கிடையாது, ரொம்ப மிக மோசமான ஒரு தாபத்தினாலே நான் தவிச்சுட்டு இருக்கேன், பாலைவனத்தில் நடக்கிற மாதிரி இருந்திருக்கேன், எனக்கு ஒரு குளிர கடாட்சம் ஒன்று வேணும். க்ஷணம், ஒரு க்ஷண காலம் உங்க கடாட்சம் இருந்தா கூட போதும், வேற ஒண்ணு பெருசா நான் கேட்கல, க்ஷணகாலம் கடாட்சம் இருந்தாலே இந்த தாபம் போயிடும். ஆர்திரேதா, எம்மை குளிர கடாட்சம் செய்ய வேணும், ஆர்திரேதா குளிர செய்கிறவள் வேணும்னு அர்த்தம். எதனாலே கடாட்சங்கள்னாலும், கடாட்சங்கள் எப்படிப்பட்டவை அப்படின்னா மழை துளி போன்றவை. மழை துளி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டானா, எப்படி சில்லுன்னு இருக்குமோ அது மாதிரி கடாட்சமும் சில்லுன்னு இருக்கும். அது அழகா சொல்ற, சாணு பிராச பிரகடித தயேகி சாந்திர வாத்சல்ய திக்தைஹி, நல்ல பிரகடித்து தயேகி தயையை காண்பிக்கலாம். இந்த கடாட்சங்கள் அதாவது ஒருவருடைய பார்வை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பார்வையை பார்த்தாலே அதனுடைய பாவம் நமக்கு தெரியும். கோபத்தோட பார்க்கிறாரா, கருணையோட பார்க்கிறாரா, ஸ்னேகத்தோட பார்க்கிறாரா, இல்லை எந்த மாதிரி விதத்துல பார்க்கிறாங்கிறது பார்வையில தெரிஞ்சிடும். பார்வைக்கு அந்த சுபாவம் உண்டு இல்லையா, அது பார்வையை பார்த்தாலே நம்ம கணிக்க முடியும் அவர் மனசுல என்ன இருக்கு அப்படிங்கறத. திருட்டு மொழிங்குவா, திருடனுடைய பார்வைக்கே வித்தியாசம். அப்பாவி மொழி அப்படின்னா அப்பாவிப்பட்டவன், அப்பாவியா ஒண்ணும் செய்யாத அவங்களுடைய பார்வையை பார்த்தாலே தெரியும். தாயாருடைய கட்டாட்சங்களை பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னா, தாயாருடைய கட்டாட்சங்களை பார்த்தா அதுல தயையும் வாத்சல்யமும் ஸ்நேகமும் எல்லாம் தெரியும். சானுப்ராச பிரகடித தயேஹி, நம்மளை பார்த்து கருணையோட கருணா கட்டாட்சம் செய்கிறார். சாந்திர வாத்சல்யமே நம்ம குழந்தைகள் அப்படிங்கிறபடியான ஒரு குழந்தைகளாமா எப்படி பாக்குறாரோ, முதல்ல கருணைனா என்ன அப்படிங்கிட்டா ஒரு கஷ்டப்படுறவன கருணாமானவன் எப்படி பார்க்கிறானோ அப்படி பார்க்கிறார். வாத்சல்யம்னா என்னன்னு கேட்டானா, ஒரு குழந்தை அம்மா எப்படி பார்க்கிறாரு அப்படி பார்க்கிறாள். ஒரு குழந்தை கஷ்டப்பட்டா அம்மா என்ன பண்ணுவான், அவருடைய பார்வை எப்படி இருக்கும். அதே போலயான ஒரு கடாட்சம், குழந்தை ஆஸ்பத்திரி படுத்துருக்கு உடம்பு முடியலன்னா இப்ப அம்மா குழந்தைய எப்படி பார்ப்பாள், அதுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. அப்ப எப்படி கருணை இருக்குமோ, அப்ப எப்படி வாத்சல்யம் இருக்குமோ, அந்த மாதிரியாக ஒரு கடாட்சத்தை நீங்க மேல செலுத்துறவர். சாதாரண வாத்சல்யம் இல்ல, சாந்திர வாத்சல்யம் நிறைந்த வாத்சல்யம் அப்படின்னு அர்த்தம். அப்படி நெருக்கமா இருக்கா வாத்சல்யம், சாந்திர வாத்சல்ய திக்தி. வாத்சல்யத்தினால என்ன கேட்டா, குழந்தை அப்படிங்கிற அன்பு. அது மாத்திரம் இல்லாமல் நம்மளுடைய பாபங்களை எல்லாம் நம்மளுடைய தோஷங்களை எல்லாம் போக்கடிக்க அம்ப நிக்தை, அம்பான தாயேன்னு கூப்பிடுற அம்மாக்கு தானே குழந்தைகிட்ட இந்த மாதிரியான கருணையோடையும் வாத்சல்யத்தோடையும் ஸ்நேகத்தோடையும் கடாட்சங்கள் அம்மா தானே பண்ண முடியும். அப்பா வாங்க கூட மிரட்டுவார், ஏண்டா படவா அப்படின்னு மிரட்டுவார், கோபிச்சுப்பார். ஆனா அம்மா கண்ணு அது கிடையவே கிடையாது. அம்ப நிக்தைஹி, ஸ்நேகத்தோடு கூடியவை நம்மை எப்படி என்ன ஜல ஜல தேவையை சொல்லியும் அதுக்கு ஸ்நேகம் நம்ம மேல ஒட்டிக்கும், அந்த மாதிரி நம்ம மேல ஒட்டிக்க கூடியவை. அம்ப ஸ்னிக்தைஹி அப்படின்னு ஒரு அர்த்தம், இன்னொன்னு ஸ்னேகங்கிற குணத்தோடு கூடியவை அர்த்தம். அமிர்த லஹரி லப்திரம்மச்சரியை, அமிர்த லஹரி அமிர்த பெருக்கு அது போல இருப்பது அர்த்தம். லப்த சப்ரம்மச்சரியா, ஏதோ சப்ரம்மச்சரியன்னா கூட்டாளி, அமிர்த பெருக்கு இருக்கும் இல்லையோ அது இந்த கடாட்சங்களுக்கு கூட்டாளியா, அந்த அளவு இருக்குன்னு அர்த்தம், அதே போல இருக்குன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட கடாட்சி கர்மே தாபத்ரய விரச்சிதே காட தத்தம் க்ஷணம் மாம், நானும் காட தத்தம்னா இருக்கேன் இந்த தாபத்ரயத்துல ரொம்ப தவிச்சுட்டு இருக்கேன். உன்னுடைய கடாட்சமும் எப்படி இருக்குன்னு கேட்டா சாந்திர வாத்சல்யத்தோடு கூட இருக்கு, அதனால எனக்கு இதுதான் தேவை. அந்த சாதாரண கடாட்சங்கள்லாம் போறோம். ஆகிஞ்சன்ய கிளபிதம் அனகைஹி, அனகைன புத்திரமற்றான்னு இருக்கும், தாயாருடைய கடாட்சங்கள் தோஷம் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட நம்முடைய குற்றத்தையும் போக்கடிப்பவை, பாபத்தை ஒழிப்பவை, அப்படிப்பட்ட கடாட்சம் வேணும். அனகம்னா அதுக்கு தோஷம் இல்லை மாத்தமில்லை, நமக்கு தோஷம் இல்லாமல் பண்ணக்கூடியவை. ஆத்ரியதாக, நம்மை குளிர கடாட்சம் செய்துவிட வேணும் என்பதற்காக தாயார்த்த நிலையிலே தவங்கிடப்பவர்கள் பல பேர் உண்டு. அந்த ரீதியிலே உங்களுடைய கடாட்சம் எனக்கு வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறார். எப்படியானால் சீதா பிராட்டியினுடைய கடாட்சம் பெற்று வானரங்களுக்கெல்லாம் சுக்ரீவன் முதலானவர்களுக்கெல்லாம் நல்ல ராஜ்யமே கிடைத்தது. அவன் அப்படிதான் இருந்தான், ரொம்ப மோசமா இருந்தான், இருக்க இடம் இல்லாம இருந்தான், வாலிக்கு பயந்துட்டு இருந்தான், கீழே மலை விட்டு இறங்க முடியாமல் சுக்ரீவன் இருந்துட்டு இருந்தான். ஆனா தாயாருடைய கடாட்சம் கிடைச்ச உடனேயே அப்படியே நிலைமை மாறி போச்சு. வாலி பட்டு போனான், சுக்ரீவன் பொழைத்து போய் ராஜாவாயினான். அப்படி அப்படிப்பட்ட உங்களுடைய கடாட்சம் எங்களுக்கு வேணும். சம்பத்யந்தே பவபய சமீபானவஸ்தத் பிரசாதாத் பாவாத் சர்வே பகவதி ஹரௌ பக்தி முத்வேனயந்தஹ யாசே கிந்த்வாம் அகமிக யதஹ சீதலோ பாரசீலா சீலா பூயோ பூயோ திசசி மகதான் மங்களானாம் பிரபந்தான். தாயார் கடாட்சம் பண்ணாரா, கடாட்சம் பண்ணி உனக்கு என்ன வேணும் கேளு கொடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கடாட்சம் பண்றாளா? கேட்டு வாங்கணும் இல்லையோ, கேட்டாதான் கொடுப்பாரு, அப்ராசிதமா இருந்தா கிடைக்காது. அதனால என்ன வேணும் கேட்கணும்னு பார்த்த, என்ன நான் கேட்பேன், என்ன கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்லை, எல்லாத்தையும் அவரே கொடுத்துட்டாரு. கொடுக்கும்போது யாச்சே கின் துவாம், நான் என்னத்தை யாச்சாரம் பண்ணுவேன் அப்படிங்கிறார். அம்மா பிராட்டியே பகவதியே, நாங்கள் சம்சாரம் அப்படிங்கிற இருட்டுக்கு ஒரு வெளிச்சம் போல இருக்கக்கூடிய சகல விதமான பாவங்களும் கிடைக்க பெற்றோம், சரணாகதி பண்ணியாச்சு, இனிமேல் சம்சாரத்தை கடந்து மோட்சத்துக்கு போக போகிறோம் என்கிற பாவத்துடன் பகவத் பக்தியுடன் நாங்கள் இருந்துட்டு இருக்கோம். இது எல்லாமே உம்முடைய பிரசாதத்தினால் தானே, அதனால்தானே பகவான் ஹரி கிட்ட பக்தியை அதிகமாக்கக்கூடிய உம்முடைய கடாட்சங்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றன, அப்படிப்பட்ட மனோபாவங்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றன. இதையெல்லாமே நேர் கொடுத்த அப்புறம் இனி பகவானுடைய கடாட்சமும் வந்த அப்புறம் இனி மோட்சமும் கட்டாயம் உண்டு என்ன அப்புறம் நான் உங்ககிட்ட எதை யாசிப்பேன். ஏனென்றால் உம்முடைய கடாட்சங்கள்னாலே ஆச்சரியமாக மேலும் மேலும் பல விதமான மங்களங்களை வரிசையாக நீர் குடுத்திக் கொண்டே இருக்கிறீர் என்பதாக இந்த ஸ்லோகத்தை கர்த்தம். தாயார் கிட்ட கடாட்சத்தை பிரார்த்திக்க என்ன பலன் வேணும் பிரார்த்திக்கிறதுன்னா, என்ன பலன் பிரார்த்திக்கிறதுன்னு கஷ்டமா இருக்கு. ஏன்னா எல்லா பலத்தையும் கொடுக்கறது கிட்ட போய் என்ன பலனை பிரார்த்திக்கிறது, ஒத்ததையும் கொடுக்கற வச்சுக்கோங்க. ஒரு ஊர்ல ஒரு தனிகர் இருக்கார், அந்த தனிகரானவர் கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லாத்தையும் செய்து தரேன் அப்படின்னா மேல மேல மேல மேல எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டே இருக்க கல்யாணம். அப்ப இவன் பாவம் அவர்கிட்ட போய் நிக்கிறான், ஏன்பா என்ன வேணும் அப்படின்னா, இதமா நான் என்ன சொல்லுவேன், நான் என்ன சொல்லாமே இல்ல உங்ககிட்ட வந்துட்டு எனக்கு சொல்றதுக்கு என்ன இருக்குன்னா. அந்த மாதிரி நாம தாயார்கிட்ட போய் பிரார்த்திக்கிறோம்னா என்னத்த பிரார்த்திக்கிறது, தாயார்கிட்ட பகவான் கிட்ட போய் பிரார்த்திக்கிறோம்னா என்னத்த பகவான் கிட்ட பிரார்த்திப்போம். நமக்கு சரீரத்தை கொடுத்தது பகவான் தான், இந்திரியத்தை கொடுத்தது பகவான் தான், ஞானத்தை கொடுத்தது பகவான் தான், சக்தியை கொடுத்தது பகவான் தான், இச்சையை கொடுத்தது பகவான் தான், எல்லாத்தையும் கொடுத்து பகவத் ஞானத்தை கொடுத்ததும் பகவான் தான், ஆச்சாரிய சம்பந்தத்தை கொடுத்ததும் பகவான் தான், இந்த லோகத்துல நமக்கு சௌக்கியமா இருக்கிறது வழி பண்ணதும் பகவான் தான், மோட்சங்கிறதுக்காக ஆச்சாரிய சம்பந்தமும் சரணாகதியும் எல்லாத்தையும் பண்ணி வச்சது பகவான் தான், மொத்தமும் சரணாகதியும் ஆச்சு. மோட்சம் தர விண்ணுலகம் தர விரைகின்றானாய் அப்படின்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி மோட்சமும் தரப்போறவன் பகவான் தான், அதுக்கும் நாம ஒண்ணும் பண்ண வேண்டியதில்லை, இனிமேல் பிரார்த்திக்க வேண்டியதில்லை, சரணாகிட்டே ஆயிடுது, பகவான் தான் மோட்சம் கொடுத்துட போறான். இப்ப போய் பகவான் கிட்ட பிரார்த்திக்கணும்னா என்னத்தை பிரார்த்திக்கிறது, கைங்கரியத்தையும் கொடுத்துருக்கான். இப்ப நிறைய கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோம், ஆச்சரியமா ஆனந்தமா இருந்துருக்கோம். இப்ப போய் பகவான் கிட்ட போய் பிரார்த்திக்கணும்னா என்ன பிரார்த்தி, ஒண்ணு பிரார்த்தி மாட்ட கை கூப்பிட்டு வர வேண்டியது பேசாம. அதுதான் சொல்ல யாச்சே கிம் துவாம், உங்ககிட்ட போய் நான் பிரார்த்திக்கிறதுக்கு என்ன இருக்கு, நான் எதை கேட்பேன் அப்படின்னு அழகா சொல்றேன். சம்பத்யந்தே பவபய சமீபானவஹ த்வத் பிரசாதாத், உம் அனுகிரகத்தினாலே சம்சார இருட்டுக்கு வெளிச்சமான பாவங்கள் எங்களுக்கு கிடைத்துவிட்டன. அழகான விஷயம் இந்த பாவங்கள், நம்ம எந்த பாவத்துல இருக்கோம் தெரியுமா, சம்சாரத்துல இல்ல மோட்சத்துல இல்ல ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கும். சம்சாரங்கிறது இருட்டு, மோட்சங்கிறது வெளிச்சம். நாம இருக்கிறது 12 மணிக்கு நல்ல இருட்டுல இல்ல, அதே சமயம் மோட்சமும் இல்ல, சரணாகதி பண்ணி முடிச்சாச்சு இல்லையா. நமக்கு என்ன கேட்டா இருட்டு போயின் இருக்கு, சம்சாரம் போயின் இருக்கு, மோட்சம் நமக்கு கிட்ட நெருங்கின் இருக்கு, இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இதுவும் போயின் இருக்குச்ச அதுவும் நெருங்கின் இருக்குச்ச, அந்த சமயம் எப்படி அப்படின்னு கேட்டா பிராம முகூர்த்தம் போல. அது எப்படி ஆனால் 5 மணிக்கு சூரியோதயம் ஆகல, ஆனால் இருட்டு விலக ஆரம்பிக்கிறது, இருட்டு விலகிறதுக்கான அடையாளம் முகூர்த்தம். சூரியனுடைய வெளிச்சம், சூரியனுடைய கிரணங்கள் அப்படிங்கிறது இன்னும் பெரிய அளவுல இன்னும் வரல, வெயில் வரல. இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் வெளிச்சம் அப்படின்னு ஒரு மூலியம், அந்த வெளிச்சம் வரகுறையா வர ஆரம்பிக்கிற சமயத்துல ஒரு விஷயம் நிச்சயம், என்னன்னு கேட்டா இருட்டு போயிடும். இன்னொரு விஷயம் நிச்சயம், என்னன்னு கேட்டா பகல் வந்துடும். ரெண்டு நிச்சயம், ரெண்டு நிச்சயமா இருக்கக்கூடிய அந்த காலம் எப்படியோ அப்படிப்பட்ட காலம் நமக்கு இப்போ சம்சார இருட்டு போயிட்டு இருக்கு. மோட்சங்கிற சூரியன் பகல் கண்டேன், நாராயணனை கண்டேன், சூரியன் வந்துருக்கு. இதுக்கு நடுவுல சின்ன வெளிச்சத்துல நம்ம காலத்தை கழிச்சிருக்கும். பவ பய தமீ பானவசாதாங்கிறது ராத்திரிங்கிற இங்க தமிழ்னா இரவுன்னு அர்த்தம். இந்த ராத்திரி வேலைக்கு சூரியனாக இருக்கக்கூடிய பாவங்கள், வெளிச்சமாக இருக்கக்கூடிய பாவங்கள். அழகா சுவாமி பேசிக்கினே இந்த உதாரணத்தை அழகா சொல்ற, காலம் கஞ்சி ஜெகத விதினா கேரசி காப்பியமானாக. எப்படி கேட்டானா, சுவாபோ போகம் விதிகரணிதே போக மோக்ஷாந்தராலே, போகத்துக்கும் மோட்சத்துக்கும் நடுவில் இருக்கோமா நம்ம. போகம்னா சுகத்துக்கு போகம், மோட்சம் பின்னாடி. ரெண்டுத்துக்கு நடுவுல நமக்கு சுகம் சுகம் இல்லை, துக்கம் துக்கம் இல்லை, நம்ம மோட்சத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அப்போ சுவாபோத் அப்படிங்கிற நம்ம திரும்பவும் இல்லை, நல்லா மூச்சனும் இல்லை, நடுவில் இருக்கோங்கிற சுவா, அதாவது இருட்டும் இல்லை, இருட்டும் சொல்லக்கூடாது, இரவும் இல்லை பகலும் இல்லை, நடுவில் வச்சுக்கோங்க, அப்படி வச்சுக்கோங்க, இரவும் இல்லை பகலும் இல்லை, நடுப்பட்ட காலம் பிராம முகூர்த்தம், அதான் ஆச்சரியமான காலம், அதுல நாம இருந்துருக்கோம். அப்படிப்பட்ட பாவம் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ அந்த பாவம் அந்த இருக்கோம்னா என்ன பாவம் அப்படின்னு, எங்களுக்கு பகவான் இருக்கான் கட்டாயம் பலன் கொடுப்பான்ங்கிற பாவம், எங்களுக்கு இந்த சம்சாரம் எங்களை ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிற பாவம், நாங்க இங்க பகவானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு ஆனந்தமா இருந்துட்டு இருக்கோம், இந்த ஆச்சரியமான காலம் எங்களுக்கு அப்படிங்கிற பாவம். சுவாமி வேதாந்தி தேசியம் சொல்ற, இந்த காலம் இருக்கும்போது மோட்சமே எங்களுக்கு வேண்டாமே, ஏன்னா இதுவே ஆனந்தமா இருக்கே, இதுக்கு என்ன குறை இருக்கு அப்படின்னு அனுபவிக்கக்கூடிய ஒரு காலம் அந்த பாவம. அந்த பாவம் உங்க ராட்சத்தினால எங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா இனிமே நாங்க கேட்கறதுக்கு என்ன இருக்கு, இந்த பாவம் வந்தப்பறம் வேற என்ன இருக்கு. சம்பத்யந்தே பவபய தமீ பானவஹ பத்ரசாதாத் பாவாத் சர்வே பகவதி ஹரௌ பக்தி முத்வேலயந்தஹ. ராத்திரி இப்ப என்ன வேணும், என்ன பாவம் இருக்குன்னா பக்தி பாவம் தான், பகவான் கிட்டையும் தாயார் கிட்டையும் பக்தியை உத்வேலயந்தஹ உணர்த்தக்கூடிய அதிகமாக்கக்கூடிய பாவம், அதாவது சம்சாரம் தான் இருக்கும். என்னன்னா சம்சாரத்துல இருந்தா சுகதுக்கம் தான் வரும், ஆனால் அதை பொருட்படுத்தாமல் பக்தியை அதிகமாக்கி பக்தியில தெளிச்சென்று இதை ஒண்ணுமே இல்லாமல் நினைக்கும்படியான ஒரு பாவம், அந்த பாவம் உங்களுடைய கடாட்சத்தினாலே எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால தானே சரணாகிதி பண்ணும், அதனால பாவா சர்வே சரணாகிதி பண்ணவன் ஆளுந்தார் என்ன பண்றார், பகவான் பக்தி மபி பிரயட்சமே அப்படிங்கிறார். சரணாகிதி பண்ணிட்டும் சரணாகிதி பண்ணியாச்சு பக்தியை கொடு அப்படிங்கிறார். சரணாகிதான் பண்ணியாச்சேன், அப்புறம் இன்னும் என்ன பக்தி கேட்கிறார். அப்ப பக்தி கேட்டாதான் மோட்சம் கிடைக்குமா அப்படின்னா, இது மோட்சத்துக்கான பக்தி இல்ல இது. பின்ன என்ன கேட்டா, இங்க பகவான் அனுபவிச்சுட்டு இருக்கான் அதற்கான பக்தி, இந்த லோகத்துல பகவான் அனுபவிச்சு ஆனந்தமாக இருந்துருக்கோம், பக்தி இருந்தாதானே அனுபவிக்க முடியும், அதற்கான பக்தி எனக்கு வேணும் அப்படின்னு ஆளவந்தார் கேட்க. அந்த ரீதியிலே பக்தி எனக்கு வேணும், அந்த பக்தியும் உங்க கடாட்சத்தால கிடைச்சு, இந்த பக்தி இல்லைன்னு வச்சுக்கோங்க, பக்தி பாவம், அந்த பக்தி பாவம் இல்லைன்னா நம்ம சம்சாரம் தான் தெரியும், கஷ்டமா தான் இருக்கும். அது இல்லாமல் இந்த பவ பய தமிழ் பானவாகாம் சொல்ற மாதிரி சம்சார பயங்கர இருட்டுக்கு சூரிய வெளிச்சத்தினுடைய ஆரம்பம் போல இருக்கக்கூடிய இந்த பக்தி பாவங்கள் எங்களுக்கு வந்துருச்சு. இனிமே எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, இனிமே எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இனிமே நாங்க கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்லை, மோட்சம் வேண்டாமா, சரணாகிதி பண்ணியாச்சு வரப்போறது, வெளிச்சம் வந்தாச்சுன்னா அடுத்து சூரிய உதயம் தானே, அது தானா வரப்போறது, அதையும் கேட்க வேண்டாம், இருட்டு போடவேண்ணா, அதான் இருட்டு போற ஸ்டேஜ் ஆயிடுச்சு, அதுக்காக இந்த அளவு வந்தேன், இப்பதான் வெளிச்சம் வந்துருச்சு, அதனால இருட்டும் போயிடும், ஒன்னும் கேட்கறது ஒண்ணுமே கிடையாது. யாச்சே கிந்துவாம், நாங்க என்னத்த கேட்போம், அகம் அடியன் என்ன கேட்பேன், மங்களானாம் பிரபந்தான், நீ எத்தனையோ மங்களங்களை கொடுத்துட்டே இருக்க, மறுபடியும் வந்து மங்களங்களை கொடுக்கிற மகதாம் மங்களானாம் பெரிய பெரிய மங்களங்கள் எல்லாம் கொடுக்கிற மகதாம் மங்களானாம் பிரபந்தான் அந்த மங்களங்கள் ஒரு தடவை கொடுத்தது உடல் இல்லாமல் தொடர்ந்து எத்தனை கைங்கரியம் அதுதான் கைங்கரியம் மருந்தா கைங்கரியம் ஆசல் வந்தா பெருமாளுக்கு சந்தியா வந்தனம் அதுக்கப்புறம் வந்து திருவாராசனம் முதலான ஆஜ்ஞா கைங்கரியங்கள் கொஞ்சம் விட்டா கோயிலுக்கு போய் பெருமாளுக்கு சேவை பெருமாளுக்காக நம்ம பிரதட்சிண பிரணாமங்கள் கைங்கரியங்கள் முதலானது இன்னும் கொஞ்சம் சமயம் இருந்தா காலக்ஷேபங்கள் ஸ்தோத்திர பாடங்கள் அப்படின்னு முதலானது எத்தனை மங்களங்களை வரிசையாக எனக்கு கொடுத்துருக்கேன். இப்ப எனக்கு சம்சார சாபங்கள் எப்படி இருக்க முடியும் சரி இருக்கும்போது பூயோ பூயோ மேலும் மேலும் கொடுக்குறியம்மா அப்படிங்கிற ஏதோ சரணாகிதி பண்ணா அவன் 40 வயசுல சரணாகிதி பண்ணா 50 வயசு வரைக்கும் இந்த பாவம் இருக்கும் அப்புறம் இருக்காது இருந்தா பரவாயில்ல மேல மேல மேல அதிகமாயிட்டே இருக்கேன் நம்முடைய கடாட்சத்தினாலே பூயோ பூயோ திசசி மகதாம் அது மகதாங்கிற பெரிய மங்களங்கள் இதெல்லாம் யாருக்கும் கிடைக்கும் இந்த மாதிரியான பகவத் பாவம் அப்படிங்கிறது மகரிஷிகளுக்கு கிடைக்கும். சம்சாரத்துல இந்த ஜென்ம வரைக்கும் பாவமே பண்ணின்றது நமக்கு கிடைக்குமா எப்படி கிடைச்சது சரணாகிதி பிரபாவத்தினாலே கிடைச்சதா உம்முடைய கடாட்சத்தினாலே கிடைச்சது உம்முடைய கடாட்சத்தில் தானே சரணாகிதியே கிடைச்சது நாங்க என்ன மகரிஷிகளா உங்க பாவத்திலே இருக்கிறதுக்கு பிரகலாதனா நாங்கள் இல்லை அவ எல்லாமே கஷ்டப்படுறோம் அப்படின்னு மகதாம் மங்களானாம் பெரிய பெரிய மங்களங்கள் ஏன் அப்படின்னு கேட்டானா சீதலோ நீ குளிர்ந்த பெருந்தன்மையை உடையவர் தாயாளர் குளிர்ச்சியானவர் தாயாளர் ஔதாரியம் உள்ளவர் பெருந்தன்மை பெருந்தன்மைன்னா என்ன கேட்டான் மேல மேல மேல மேல குடுத்து குடுத்து குடுத்து குடுத்து குடுத்து இன்னும் கொடுக்க முடியேன்னு கஷ்டப்படுறவர் தான் பெருந்தன் ஔதாரியம்னு பட்டர் சொல்ற அஸ்தை லகிஞ்சு ருச்சிதம் கிருதம் லப்தே கதையோ என் உதார பாவம் உதாரம்னு வேதம் சொல்றதே தாயாரே ஸ்ரீலோகே தேவதிஷ்டாம் உதாரம் ஔதாரியம்னா என்ன தெரியும் இல்லையோ கொடுக்கறது ஔதாரியம் இல்லையா என்ன என்ன கேட்டா கொடுத்துட்டு கொடுத்தேன் நான் கொடுத்தேன் அப்படின்னு இல்லாமல் இதுலதானே கொடுத்தேன் கொடுக்கறதுக்கு இல்லையே நினைக்கிறது ஒரு பெரிய ஔதாரியம் அப்படி உதாரமாக இருக்கக்கூடியவர் குளிர்ச்சியாக கொடுக்கக்கூடிய கொடுக்கறதா எதை கொடுக்கறார் அப்படின்னா குளிர்ச்சினாலே கருணா கடாட்சத்தினாலே நமக்கு எல்லாத்தையும் எல்லாத்தையும் அதனால சீதலோதாரசீலா பூயோ பூயோ திசசி மகதாம் மங்களானாம் பிரபந்தா மாதா தேவி துமசி பகவான் வாசுதேவ பிதாமே ஜாதசோகம் ஜனனி இவையோ ரேகலக்ஷ்யம் தயாயா தத்தோ இஷ்டத் பரிஜனதயா தேசிகே ரப்யதஸ்துவம் கிஞ்சே பூய பிரியமிதி கில ஸ்மேர பத்ரா விபாசி சுவாமி தேசிகனுடைய இந்த சீசுக்திகள் எல்லாம் ஆச்சரியமான சீசுக்திகள் பெருமாள் தாயார்கிட்ட நம்ம என்ன கேட்கணும் அப்படிங்கறத நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய சீசுக்திகள் இத்தனையும் கொடுத்த பெருமாள் தாயார்கிட்ட நீங்க நம்ம என்ன கேட்க முடியும் சுகாச்சாரியர் சொல்றார் பெருமாள் கிட்ட போய் அல்ப பலனோட கேட்கிறவன் கல்பக விருட்சத்துக்கு அடியிலிருந்து கோமணத்தை கேட்டு வாங்குறவன் அப்படிங்கிற கல்பக விருட்சத்துக்கு கீழே ஒருத்தன் நின்றுட்டான் ரொம்ப கஷ்டப்படுறவன் கல்பக விருட்சத்துக்கு கீழே நின்றுட்டான் அந்த மனம் பேசிட்டு அவன்கிட்ட உனக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு நீ யார் நான் தான் கற்பக விருட்சம் நான் எதை கேட்டாலும் கொடுப்பேன் உனக்கு என்ன வேணும் கேளு நான் தரேன் அப்படின்னா எங்காத்து மாட்டுக்கு புண்ணாக்கு வேணும்னா அவன் எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய கற்பக விருட்சத்துக்கு இருந்து புண்ணாக்கு கேட்கற மாதிரி எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய பகவான் கிட்ட போய் நீ என்னத்தை கேட்பேன்னு மாத்திரமில்லை எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிற பகவான் கிட்ட போய் நீ என்னத்தை கேட்பேன் அதுதான் ஆச்சரியம் மொத்தத்தையும் கொடுத்தாச்சு ஞானத்தை கொடுத்தாச்சு சக்தியை கொடுத்தாச்சு மறுபடியும் கதை ஆரம்பிக்கணும் திருப்பி ஆச்சரியமான புத்தியை கொடுத்தாச்சு சரணாகதியை கொடுத்தாச்சு மோட்சத்தை கொடுக்கறேன்னு சொல்லியாச்சு அப்போ எதை கேட்கறது ராஜேக்கின் தோமக அப்படின்னா தாயார் சிரிச்சாராம் அந்த சிரிப்புக்கு ஒரு அர்த்தம் இருக்கு கிந்தே பூய பிரியம் உனக்கு என்னப்பா வேணும் தாயார் நம்மளை பார்த்து கேட்கறா உனக்கு என்ன வேணும் நான் என்ன கேட்பேன் அப்படின்னா நான் செஞ்சதெல்லாம் செஞ்சாச்சு உனக்கு என்ன வேணும் என்ன வரம் தர என்ற நம்ம அத்திகிருப்பெருமாள் முன்னம் வருந்தி அடைக்கலம் கொண்டனம் முக்கிய என்ன வரம் தரன்னு அத்திகிரி பெருமாள் நம்மளை பார்த்து கேட்க நம்மள எனக்கு ஒரு வரம் கூடும் கேட்க வேண்டாமா வரதாஜி பெருமாள் என்ன பண்ணுவாருன்னு கேட்டா நான் உங்களுக்கு என்ன வரம் தரும்னு அவர் நம்மளை பார்த்து கேட்கறேன் அழகான விஷயம் பெருமாள் கிட்டவே நாம கேட்கிறோம், எனக்கு ஒரு வரம் கொடுக்குது. ஆனா வரதராஜ பெருமாள் அவர் நம்ம கிட்ட கேட்கிறார், உங்களுக்கு என்ன வரம் நாம கேட்கறதுக்கு முன்னாடி அவர் நம்ம கிட்ட கேட்கறார். ஏன்னா அதான் வரதராஜ பெருமாள், வரத்தை கொடுக்கறதுக்குன்னே வந்திருக்க பெருமாள். அந்த மாதிரி தாயார் வந்து என்ன வரம் தர, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு நம்மள பார்த்து கேட்கறான். சிந்தே பூய பிரம், அதனால சிரிக்கிற சிரிப்ப பார்த்தோம்னா இன்னும் என்னப்பா வேணும்னு கேட்கற மாதிரி. அதனால ஸ்லோகம் பாருங்க, அம்மா தேவி நீர் எனக்கு மாதா, பகவான் வாசுதேவன் எனக்கு பிதா, நான் உங்கள் இரண்டு பேருக்கும் பிறந்த குழந்தையாக ஆனபடியினாலே உங்களுடைய தயைக்கு ஒரே பாத்திரமாக நான் ஆனேன், முக்கிய பாத்திரமாக ஆனேன். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆச்சாரியர்கள் உங்களிடம் என்னை சமர்ப்பித்து விட்டார்கள், இதற்கு மேல என்ன வேணும் என்றுதானே என்னை பார்த்து உம்முடைய திருமுகத்திலே அழகான புன்னகையோடு நீ பிரகாசித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதாக அர்த்தம். தாயார் திருமுகத்தை ஜெயிச்சோன்னா ஒரு அழகான புன்னகை ஒன்று இருக்கும், நம்மளை பார்த்து சிரிக்கிறாரா, வாய்விட்டு சிரிக்கல, வாய்விட்டு சிரிச்சா பரிகாசம். இது புன்னகை ஒரு அர்த்தத்தோட. என்ன வேணும் உங்களுக்கு, கிந்தே பூய பிரியம், என்னப்பா உனக்கு பிரியம், நீ என்னென்ன கொடுக்கணுங்கிற அவருக்கு. மாதா தேவி துமை, அதாவது என்ன வேணும், ஒரு அப்பா அம்மா குழந்தைக்கு செய்ய வேண்டியதுல செஞ்சாச்சுன்னா வேற என்ன இருக்கு செய்யறதுக்கு. மாதா தேவி துமசி பகவான் வாசுதேவா பிதாமே தேவி துமசி மாதா, நீர் மாதா, பகவான் வாசுதேவா பிதா, நான் உங்க ரெண்டு பேருக்கு குழந்தை. இதுக்கு வேற என்ன வேணும், சகல லோகத்துக்கும் ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய பகவானுடைய குழந்தையாக நாம் இருக்கோங்கிறத காட்டிலும் வேற என்ன வேணும். எல்லாருமே பகவானுடைய குழந்தைகள் தானே, ஜெகத் மொத்தமும் அவருடைய குழந்தைகள் தான். ஆனால் அந்த குழந்தைகளுக்கு தான் தெரியல, அது அவளுக்கு தெரியும். அழகா கம்பன் சொல்ற, தாய்க்கு தெரியாத கண்ணுக்குட்டி கிடையாது. பசுமாட்டுக்கு தெரியும், பசுமாட்டுக்கு தன் கண்ணுக்குட்டி சரியா தெரியும், கண்ணுக்குட்டிக்கும் தம் அம்மா பசுமாடு நல்லா தெரியும். அந்த மாடு ஓட்டின வரிசை கிராமத்துல பார்த்தோம்னா நூத்து கணக்குல இருநூத்தி கணக்குல மாடு ஓடிடும், அதுல எதனுடைய கண்ணுக்குட்டி எதனுடையது அப்படிங்கறதெல்லாம் அந்தந்த தாய்க்கும் பசுவுக்கும் கரெக்டா தெரியுமா, கரெக்டா ஓடும். கிராமத்துல அடிவங்களே பார்த்துருக்கும் நாவல் பாங்கத்தை, அது ஓடுங்கிறது மாத்திரம் இல்ல, அந்த சாயங்கால வேலையில பசு மாடு வரும், மாடு மேய்ச்சல் வரும்போது கண்ணுக்குட்டி ஆற்றிலேயே தான் இருக்கும், அந்த மைக்க கூட்டினு போக மாட்டா, பசு மாடு வரும், அந்த தெரு திரும்பி வரச்சியே பசுமாடு ஒரு சப்தம் போடும், மானு ஒரு சப்தம் போடும், அதை கேட்ட உடனே கண்ணுக்குட்டி அங்கிருந்து ஒரு சப்தம் போடும். அந்த ஸ்நேகம் அதுல எந்த தாய் பசுமாடுடைய சப்தம் எந்த கண்ணுக்குட்டிக்குங்கிறது சரியா தெரியும், எந்த கண்ணுக்குட்டி சப்தம் எந்த தாய்க்குங்கிறது சரியா தெரியும். இந்த சப்தத்திலிருந்து ஆரம்பிச்சு மொத்தமும் தாய்க்கும் கண்ணுக்குட்டிக்கும் சரியா தெரியும். இப்படிதானே லோகத்துல பாத்துருக்கோம், அந்த மாதிரிதானே தாயார் தான் நமக்கு, லட்சுமி பிராட்டியா தாயாரா இருக்க. ஆனா என்ன ஆச்சரியம் கேட்டான், அவருக்கு நம்மள நல்லா தெரியும், ஆனா கண்ணுக்குட்டி போல இருக்கக்கூடிய நமக்கு அந்த தாயை புரியல, நிறைய பேருக்கு புரியல, இவர் தான் நமக்கு தாயார் அப்படின்னும் நம்மளால சொல்ல, எப்படி ஊராமிழைக்க குருட்டாமிழைக்கும் என்னும் அப்படியே யானும் பொன்னேன் திருவருத்தத்துல அழகா சொல்ற, பசுமாடு கத்துறது வச்சுட்டுதான் வருது. அப்போ தெரியலையே, நிறைய பேருக்கு தெரியலையே, இவர் தான் நம்ம அம்மா அப்படின்னு தெரியலையே, இது ஒரு ஆச்சரியம் அப்படிங்கிற கம்பன். அந்த ரீதியில தெரியாம இருக்கா அப்படின்னா தெரியல அப்படி இல்ல, எங்களுக்கு ஆச்சாரியர்கள்லாம் வந்து இவர் தான் உமக்கு தாயாருங்கிறத காட்டி கொடுத்து உமக்கிட்ட எங்களுக்கு கூட்டியும் கொடுத்துட்டான். அப்புறம் என்ன, ஜாத சோகம் ஜனனி இவையோ ரேகலட்சியம் தயாயாக, எப்ப உங்களுடைய குழந்தையோ அப்ப உங்களுக்கு உங்களுடைய தேவிக்கு நான் பாத்திரம் ஆயிட்டேன், கட்டாயம் வேற யாரோ இல்லையே. ஒரு குழந்தைனா அம்மா அப்பாவுடைய தேவிக்கு குழந்தை பாத்திரமாகிறதுக்கு அது குழந்தைங்கிறது தவிர வேற என்ன யோகியது வேணும். ஆனால் நீங்க அனுகிரகம் பண்ணிட்டாங்க, தத்தோ யுஷ்பத் பரிஜனதையா தேசிகை ரக்ஷதஸ்துவம். நாலு தெரியாம இவர்தான் அம்மா இவர்தான் அப்பா அப்படின்னு தெரியாமல் லோகத்துல ஏதோ கிடக்கக்கூடிய போகங்கள் எல்லாம் மூழ்கி இருந்து அம்மா அப்பா விட்டுட்டு சில பையங்கள்லாம் என்ன பண்ணும் அப்படிங்கிறனா அம்மாவை பத்தியும் கவலைப்படாமல் அப்பாவை பத்தியும் கவலைப்படாமல் அது தன்னுடைய போகத்தையே பெரிதா நடிச்சுட்டு தானே டிவி பார்த்துட்டு தானே இப்படியே இருந்துட்டு இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி போனோம்னா அப்படி கிடையாது. ஆச்சாரியர்கள்லாம் காட்டி கூட்டி கொடுத்துட்டான், தத்தோ தானம் பண்ணி கொடுத்துருக்கோம், உமக்கு கைங்கரியம் பண்றவனாக உமக்கு சேஷனாக தேசிகை இறப்பி தேசிகர்களான ஆச்சாரியர்கள் எங்களை காட்டி சேர்த்து வச்சிருக்கா. அதனால அதுவும் தெரிஞ்சிருக்கும். இப்ப ரெண்டு பேரும் மூணு சொல்ற, இதுல மூணு வரையில மூணு சொல்ற. அதாவது என்ன கேட்டானா, ஒண்ணு இவர்தான் தாய் தந்தைய நமக்கு அம்மா அப்பா மாதிரி இருக்கா, அதனால என்ன நம்ம சர்வலோகத்துக்கும் ஈஸ்வரனா இருக்கக்கூடியவன், பகவானாக இருக்கக்கூடியவன், சர்வலோகத்துக்கும் ஈஸ்வரியா இருக்கக்கூடியவன், பகவதியா இருக்கக்கூடியவன், இவாதான் அம்மா அப்பா அப்படின்னா வேற என்ன வேணும்? முதல்ல அது பார்க்கணும். ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு அம்மா அப்பா ரெண்டு பேரும் கோடீஸ்வரால் அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அந்த குழந்தைக்கு வேற என்ன வேணும்? அந்த மாதிரியாக ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். அதே மாதிரியாக உங்களுடைய அம்மா அப்பா யார் அப்படின்னு கேட்டானா, அடியாருடைய அம்மா அப்பா சர்வலோகத்துக்கும் ஈஸ்வரனும் ஈஸ்வரியாக இருக்கக்கூடியவர் அப்படின்னா வேற என்ன வேணும்? இது முதல். அதுக்கப்புறம் அவ அம்மா அப்பாவா இருக்க அப்படின்னால நாம குழந்தையா இருக்க அப்படின்னால அவளுடைய கடாட்சம் நமக்கு இருக்குங்கும் போது வேற என்ன வேணும்? அவங்க கவனிப்பாரா அப்படின்னா அம்மா அப்பா கவனிக்காம வேற யார் கவனிக்க போறாங்க? அது தானா வரப்போகுது. அதை மறந்துட்டியா அப்படின்னா அதை மறக்க முடியாதபடி பெரியவர்கள்லாம் எங்களுக்கு வந்து சேர்த்து வச்சிருக்கான், அவள்கிட்ட கூட்டி கொடுத்துட்டா. தத்தோ யுஷ்பத் பரிஜனதயா தேசிகை ரப்பி அதஸ்தம். அதனாலே கிந்தே பூய பிரியம், இது அத்தனையும் பண்ணது தாயார் தான். மாதாவாகவும் இருந்து கருணா கடாட்சம் பண்ணி வச்சு ஆச்சாரியனையும் சேர்த்து வச்சு இத்தனை நடந்த அப்புறம் நம்ம கிட்ட தாயார் பார்த்து கிந்தே பூய பிரியம் என்னப்பா வேணும் உனக்கு அப்படின்னு, உனக்கு எது பிடிக்கும் அப்படிங்கிற பிரியம் என்ன உனக்கு? இது கீழ ஸ்மேர வக்ரா விபாசி, அதாவது ஸ்மேர வக்ரா புன்னகை திருமுகத்துடன் வரும். புன்னகையான புன்னகை தவழும் திருவாய், அந்த வாயுடன் விபாசி பிரகாசிக்கிறாய் அப்படின்னு. இந்த பூயப்பிரியம் என்ன இன்னும் என்ன கேட்கிறார் அப்படின்னு. அம்மா அப்பா திரு ஒரு அம்மா அப்பா கிடைச்சப்புறம் அவளுடைய கருணை கிடைச்சப்புறம் வேற என்ன வேணும்? சம்சாரத்துல சாதாரணதெல்லாம் பூயோ பூயோ மங்களானெல்லாம் இருக்கட்டும், எல்லாம் கைங்கரியம் தான். இது ஒரு விதத்தை பார்த்தா கைங்கறி கூட கிடைக்க போறது தாயார் அனுகிரகத்தினாங்க. அந்த சிரிப்புக்கு இது ஒரு ஆச்சரியமான அர்த்தத்தை சொல்றேன். சிரித்த முகத்துல பெருமாள் தாயா இருக்கிறதுக்கு நம்ம பாவத்தை எடுத்து, அழகா சுவாமி தேசிகனுடைய விக்கிரகத்தை பத்தி சொல்லும் போது பிள்ளையன் தாதியில அழகா சொல்ற, தொண்டருவர்க்கும் துணையடி வாழி நின் தூமுருவல் கொண்ட முகம் வாழி வாழி வியாக்கியா முத்திரைக்கை. அழகான விஷயம். முதல்ல வாழி வாழினா முதல்ல சுவாமி தேசிகன் திருமேனி அர்ச்சாவதார் திருமேனி. இந்த அர்ச்சாவதார திருமேனில நீங்க எதுக்கு வாழி பல்லாண்டு பாடுறீர் அப்படின்னா, முதல்ல திருவடிக்கு பல்லாண்டு பாடுறோம். ஏன்னா மல்லாண்ட குண்டோல் மணிவண்ணா உன் சேவடி செஞ்சு திக்காப்பும் தான் முதல்ல பெரியாழ்வார் சொல்ற. அது மாதிரி திருவடிக்கு பல்லாண்டு பாடுறோம், ஏன்னா எங்களுக்கு ஏற்ற இடம் அதுதான். இந்த திருவடி வந்து உண்மை ஆசிரியச்சு இருக்கோம் அப்படிங்கறதான் எங்களுக்கு, வேற எதுவும் கிடையாது. அதனால தொண்டர் உகக்கும் துணையடி வாழி, அது மாத்திரம் இல்ல அப்படி தொண்டருக்கும் துணையிடம் தேசியுடைய திருவடியே நம்பி செம்பியே ஆசிரியச்சு இருக்கு. ஆசிரியச்சு இருக்கக்கூடிய நாம் அப்படி மேல பார்த்தானா தேசிய நம்மளை பார்த்து சிரிக்கிறார். நின் தூமுருவல் கொண்ட முகம் வாழி, அது தூமுருவல் நேர வக்ரான்னு சொல்றாரு, தூய முருவல், அதாவது ரொம்ப சுத்தமானதான், பரிகாசங்கள் எல்லாம் இல்லாது. நம்மளை பார்த்து சுவாமி தேசிகன் திருமேனில சிரிக்கிறார். எதுக்காக சிரிக்கிறார் அப்படின்னா, கிந்தே பூய பிரியமே திகில, இன்னும் என்ன வேணும்னு நம்மளை பார்த்து கேட்கறான். அப்ப உனக்கு என்ன வேணும்? சரணாகதியை பத்தி சொல்லியிருக்கேன், சமாச்சரண பலநியாசங்கள் சமாச்சரணத்தை பத்தி சொல்லியிருக்கேன், ஸ்தோத்திர கிரந்தங்கள் பண்ணியிருக்கேன், வாத கிரந்தங்கள் பண்ணியிருக்கேன், தர்மானுஷ்டானங்கள் எப்படி பண்ணணும்னு அதுக்கான கிரந்தங்கள் எல்லாம் பண்ணிருக்கேன். சரணாகதியின் உயர்வை எடுத்து சொல்லி உங்களை சரணாகதி பண்ணும்படி பண்ணிருக்கேன். இன்னும் என்ன வேணும்? ரகசிய கிரந்தங்கள் எல்லாம் பண்ணிருக்கேன். கிந்தே பூய பிரியம் என்ன வேணும்? உங்களுக்கு காவிய கிரந்தங்கள் எல்லாம் பண்ணிருக்கேன். நல்லா யோசிச்சு பார்த்தா தெரியும், இனிமேல் ஏதாவது ஒரு விதமான கிரந்தம் வரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா எல்லாம் தெய்வம் இருக்கு, சகல விதமான கிரந்தங்களும் பண்ணிட்டாங்க, அதுல சகல விஷயமான விஷயங்களையும் சொல்லிட்டாங்க. வாத விஷயங்கள்லாம் இருக்கு, அனுஷ்டான விஷயங்கள் அப்படின்னா, ராஜார விஷயங்கள் அப்படின்னா இருக்கு, ரகசிய விஷயங்கள் அப்படின்னா இருக்கு. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஏதாவது ஒண்ணு பாக்கி இருக்கா தேசியம் வந்தப்புறம்னா கிடையாது. இல்ல சொல்ல வேண்டிய விதத்துல கிரந்த விதத்துல ஏதாவது பாக்கி இருக்கானா கிடையாது. நாடகம்னா நாடகம், காவியம்னா காவியம், பிரார்த்தனா பிரார்த்தனை, தமிழ் பிரபந்தம்னா தமிழ் பிரபந்தம், ஸ்லோகம்னா ஸ்லோகம், வாதம்னா வாதம், எல்லாருக்கும் மொத்தம் வருது. கிந்தே பூய பிரியம் என்னப்பா வேணும் கேட்கற தேசியம் நம்மளை பார்த்து, ஒரு பூர்ண அவதாரம் பகவத் அவதாரம், தேசிக அவதாரம் அப்படிங்க. எப்படியானால் சரணாகதி பண்ணவரை பார்த்து பெருமாளும் தாயாரும் புன்முறையோடு கூட கிந்தே பூய பிரியம் அப்படின்னு கேட்கிறாளோ, அப்படிதான் சுவாமி தேசிகன் திருமேனியில நம்ம போய் ஆசிரியத்தோம்னா நம்மளை பார்த்து கிந்தே இன்னும் என்ன வேணும் உங்களுக்கு, உங்களுக்கு நான் என்ன செய்யட்டும் என்றாக, தூமுருவல் கொண்ட முகம் வாழி வாழியாக்கியாமுதிரைக்கை அப்படின்னு வியாக்கியாமுதிரைக்கு. நீங்க இத்தனை பண்ணி வச்சிருக்கேன் எனக்கு புரியணுமே, நான் எல்லாம் பண்ணி வச்சுட்டு எனக்கு புரியணுமேனா அதுக்குதான் வியாக்கியா வந்திருக்கு. உத்கிருண்ணதியும் ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி நம்ம மனசுல புரிய வைக்கிறதுக்குன்னே அந்த வியாக்கியா வந்திருக்கு, அதை பார்த்தாலே தானா புரியும். மெதுவா தேசியனுடைய கிரந்தங்கள் ரொம்ப நிறைய வேண்டிய அளவு எத்தனை இருந்தாலும் அது புரியறதுக்கு தேசியனுடைய அனுகிரகம் அந்த வியாக்கியா முத்திரையும் வேணும். அந்த வியாக்கியா முத்திரைங்கிறது அதுக்கு வாழி பாடுறார் என்ன ரங்கநாதன் கொடுத்தது. சுவாமி தேசிகன் தன்னுடைய திருமேனியை அர்ச்சாவதார திருமேனியை தானே பண்ணார் அப்படிங்கிறது தெரியும் சிற்பியினுடைய இதனால. அவர் தானே பண்ண ஆரம்பிக்கும் போது ரங்கநாதன் வந்து, நீர் உம்முடைய திருமேனியை பண்ணும் போது வியாக்கியா முத்திரையோடு கூட பண்ணணும், அஞ்சலி அர்த்தமா பண்ணக்கூடாது, வியாக்கியா முத்திரையோட பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டா, நீர் வேதாந்தாச்சாரியனாச்சே, வேதாந்தாச்சாரியன் அதுக்கேத்த மாதிரி வியாக்கியான முத்திரையோட இருக்கு, வேதாந்தாச்சாரியன் விருதத்தை கொடுத்தவன் நான் தானே. அப்பா அஞ்சலி முத்திரைங்கிறது சிஷ்யனுடைய முத்திரை, வியாக்கியான முத்திரை என்பது ஆச்சாரனுடைய முத்திரை. நீர் ஆச்சாரனுடைய முத்திரையை காமிக்கணும், இல்லாட்டால் நான் கொடுத்த பெயர் பொருந்தாமல் போது. அதனால இந்த பெயருக்கு ஏற்ற மாதிரியாக வியாக்கியான முத்திரையோட நீர் பண்ணணும்னு சொல்லிதான் சுவாமி தேசியன் வியாக்கியான முத்திரையோட தான் இருக்கார். ஸ்ரீரங்கத்திலேயே அப்படிதான் இருக்கார், தாயார் சன்னதிக்கு நேரம் இருக்கார், வியாக்கியான முத்திரையோட கூட இருக்கார். அது மாத்திரம் இல்லாமல் அத்தியனோசம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு ஸ்ரீரங்கத்துல இல்லையா, ஸ்ரீரங்கத்துல அத்தியனோத்சவத்துல சுவாமி வேதாந்த தேசிகன் அன்பிச்சிருக்கார். சுவாமி வேதாந்த தேசிகனுடைய திருமேனியை ஏழை பண்ணி கொண்டு ஆழ்வத்தாச்சாரியர்கள் திருமேனியோடு கூட வேதாந்த தேசிகன் திருமேனி, இந்த உத்தம ஆச்சாரியனுடைய திருமேனியும் ஏழை பண்ணி கொண்டு ரங்கநாதன் முன்னாடி இருக்கும்போது, எல்லா ஆச்சாரியர்களும் அஞ்சலி ஹஸ்தத்தோட இருக்கும்போது சுவாமி வேதாந்த தேசிகன் வியாக்கியான முத்திரையோடு கூட எதிரே விற்றிருப்பார். அதற்கு ரங்கநாதன் சாட்சி, அவன் கொடுத்ததுதானே அது. சமீப காலமாகத்தான் சுவாமி தேசிகன் எழுந்தருள்வது ஏதோ காரணத்தினால நின்று போச்சு. அந்த காரணங்கள் எல்லாம் கசப்பான காரணங்கள், கசப்பான காரணங்கள்னாலே அத்தியனோத்சவத்தில சுவாமி தேசிகன் எழுந்தருள்வது நின்று போச்சு. ஆனால் சுவாமி தேசிகனுக்கு வியாக்கியான முத்திரையை கொடுத்து, அந்த வியாக்கியான முத்திரையான கூட சுவாமி தேசியனுடைய திருமேனி தனக்கு முன்னாலேயே வைத்துக் கொண்டு அத்தியனோத்சவத்தை நடத்தி சந்தோஷப்பட்டவர். ஏன்னா ஸ்ரீரங்கத்தில் அத்தியனோத்சவத்தை நடத்தினதே தேசியம்தான். நின்று போன போது இது போகட்டும், ஆதி காலத்திலே அத்தியனோத்சவத்தை நாதமுனிகள் நடத்தினார், அவர் கூட ஸ்ரீரங்கத்தில் அத்தியனோத்சவத்தில் கிடையாது, யார் பண்ணாலும் அவெல்லாம் கிடையாது. அப்படி ஒரு கசப்பான அனுபவம் இப்போது இந்த காலத்திலே இருக்கு, அந்த விஷயத்தை பின்னர் பார்க்கலாம். இப்பொழுது வாயில் வியாக்கியா முத்திரிக்கையின் பாடினது என்ன சாதாரண வியாக்கியான முத்திரிக்கை இல்லை, இது ரங்கநாதனுடைய வியாக்கியான முத்திரிக்கை. ரங்கநாதனுடைய அனுகிரகத்தினாலே நமக்கு வேதாந்த அர்த்தங்களை எல்லாம் திவ்ய பிரபந்த அர்த்தங்களையெல்லாம் புரிய வைக்கக்கூடிய வியாக்கியான முத்திரிக்கை அவன் திருவுள்ளப்படி அமைந்தது. வன் திருநாமம் வாழி, அந்த வியாக்கியான முத்திரிக்கைக்கு ஏற்ற மாதிரியான திருநாமம் வேதாந்த வாசிரியன் அப்படிங்கிற, வேதாந்த தேசிகன் அப்படிங்கிற திருநாமம், அதற்கு வியாக்கியம், அதற்கு வழி. இப்படி ஆச்சரியமான பாட்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரியா கிந்தே பூய பிரியவிதிலஸ்மேர வக்த்ரா விபாசி. அதனால நான் எதை கேட்பேன் அப்படின்னு போன ஸ்லோகத்துல இந்த ஸ்லோகத்துல அவர் நம்மளை பார்த்து கேட்கிறார். அதாவது முதல்ல ஒன்னு சொன்னேன், பெருமாளை பார்த்து நான் பெருமாள் கிட்ட என்ன வரேன் கேட்பேன், மொத்தத்துக்கு கொடுத்துட்டு நாம இருக்கோம். வரதராஜ பெருமாள் என்ன பண்றாருன்னா, அதாவது எப்படி கேட்டான்னா, பொதுவா போய் ஒரு பெருமாள் கிட்ட தாயார் கிட்ட போய் ஒருத்தன் பிரார்த்திக்கிறான்னா என்ன வர வேணும் என்ன வர வேணும் அப்படின்னு அந்த வரத்தை கேட்பான். ஆனா பெருமாள் என்ன பண்ற அப்படின்னா, வரதராஜ பெருமாள் என்ன பண்றாருன்னா, உனக்கு என்ன வரணும் தரணும் நான் அதுக்கு முன்னாடியே கேட்கறேன். நமக்கு முன்னாடி இருந்தோம் இப்ப எப்படி இருக்குன்னு கேட்டான்னா, அதே வரதராஜ பெருமாள் கிட்டயே அதே பெருந்தேவி தாயார் கிட்டயே போய் கேட்கும் போது நான் என்ன கேட்பேன் என்ன கேட்பேன் அப்படிங்கிற வரதராஜ பெருமாள் அவனுக்கு என்ன தருவேன் என்ன தருவேங்கிற, அதாவது எனக்கே என்ன உனக்கு என்ன வேணும்னு கேட்கல, இன்னும் என்ன என்னதான் வேணும் அப்படிங்கிறத மொத்தத்தையும் கொடுத்துட்டாரு. தமதனைக்கும் அவர் தமக்கு வழங்கியும் தான் மிக விளங்கும் அமைவுடைய அருளாளர் அடியணைகள் அடைந்தேன். தமக்கு இருக்கக்கூடிய மொத்தத்தை அப்படியே கொடுக்கிறார், கொடுத்து தான் சந்தோஷமா இருக்கான். அந்த ஒரு பெருமை, கொடுத்தவன் சந்தோஷமா இருப்பானோ, கோடி ரூபாய் கொடுத்தவங்க வச்சுக்கோ அவனுக்கு கோடி ரூபாய் குறையத்தான குறையும். தமது அனைத்தும் தன்னுடைய மொத்தத்தையும் கொடுத்துட்டு ஆனா தானும் சந்தோஷமா இருக்கக்கூடியவர் அப்படிங்கிற சிந்தைய பூஜஸ்திரியம் கேட்கிறார். இப்படி ஒரு பிரார்த்தனா வைபவத்தை அழகாக சொல்வார். கடாட்சங்கள் வேணும் பிரார்த்திச்சார், அதையே நான் எப்படி பிரார்த்திக்க முடியும் அப்படின்னா, பெருமானே நீர் என்ன பிரார்த்திக்க போறேன்னு அவர் என்ன வேணும் அப்படின்னு சிரிக்கிறதை சொன்னார். நீ அடுத்த ஸ்லோகம் தியான ஸ்லோகம் போல முக்கியமான ஸ்லோகம், எல்லா ஸ்லோகத்திலுமே சுவாமி தேசிக ஸ்லோகங்களிலே பெரும்பாலும் கடைசி ஸ்லோகம் பலஸ்ருதியாகவும் அதற்கு முன் ஸ்லோகம் ஒரு தியான ஸ்லோகம் போலவும் இருக்கும். அந்த ரீதியிலே தாயாரை பற்றியான அழகான தியான ஸ்லோகம் இது. கல்யாணானாம் அவிகலனுஜிஹி காபி காருண்ய தீமா நித்யாமோதா நிகமவசசாம் மௌலி மந்தாரமாலா சம்பத்திவ்யா மதுவிஜயின சந்நிதத்தாம் சதாமே சைஷா தேவி சகல புவன பிரார்த்தனா காமதேனு. இது பொதுவான ஸ்லோகம். லோகத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள் மொத்த பேரும் எத்தனை எத்தனை எத்தனையோ பிரார்த்தனைகளை முன்னாடி வைக்கிறார் தாயார் முன்னாடி. எல்லாருக்கும் காமதேனுவாக, காமதேனு எப்படி கேட்டதை எல்லாம் கொடுக்கவும், அதே மாதிரி எல்லாவற்றையும் கொடுப்பவராக தாயார் இருக்க அவரை பற்றியான அதற்கான அந்த தாயார் எங்களுக்கு முன்னாடி எழுந்தருள வேணும் என்பதாக பிரார்த்திக்கக்கூடிய ஸ்லோகம். தாயாரானவர் சகல விதமான மங்களங்களுக்கும் குறைவில்லாத இருப்பிடமாக இருப்பவர், காருண்யத்தின் எல்லை நிலமாக இருக்கக்கூடியவர், எப்பொழுதுமே மலர்ந்து வரக்கூடிய வேத வாக்குகளின் முடிவு, அதாவது வேதாந்தங்களின் தலையில் இருக்கக்கூடிய மாலையாக இருக்கக்கூடிய மந்தார மாலையாக இருக்கக்கூடியவர் சுவாமி எம்பெருமான் பகவான், அவனுடைய உயர்ந்த செல்வமாக இருக்கக்கூடியவர், இந்த லோகத்தார் எல்லாருக்கும் கேட்பதையெல்லாம் கொடுக்கக்கூடிய காமதேனுவாக இருக்கக்கூடியவர், அப்படிப்பட்ட ஒப்பற்ற இந்த ஸ்ரீதேவி நாச்சியார் எப்பொழுதுமே அடியனுக்கு சேவை கொடுத்து அடியன் அருகிலே சன்னிதானம் செய்ய வேண்டும் என்பதாக பிரார்த்திக்கிறார். தாயாருக்கு நிறைய விசேஷங்கள் சொல்றாரு. கல்யாணானாம் அவிகல நிதிஹி, லோகத்துல மங்களம் அப்படின்னு என்னென்ன இருக்கோ அது மொத்தமும் தாயார்கிட்ட தான் வந்திருக்கன்னு முதல்ல பார்த்தோம். சகல மங்களத்துக்கும் ஒரே இருப்பிடமாக இருக்கக்கூடியவர் லட்சுமி பிராட்டியா, குறைவில்லாத இடமாக இருக்கக்கூடியவர், ஏதாவது மங்களம் ஒன்று குறைஞ்சி போச்சு அப்படின்லாம் கிடையாது, சகல மங்களும் தாயார்கிட்டே இருந்தா எல்லாருக்கும் இருந்து லோகத்துல மங்களம்னு சொல்றது எது எது இருக்கோ எல்லாம் தாயார்கிட்ட வந்ததுதான், மொத்த மங்களுக்கும் ஓரிஜின் அதுதான். அப்படி கல்யாணானாம் அவிகல நிதி எத்தனை மங்களத்தை கொடுத்தோம் அதுக்கு பிறகு இருக்காது அப்படிப்பட்டவர். காபி காருண்ய சீமா அவர்கிட்ட இருக்குன்னா நம்ம கிட்ட வர வேண்டாமா, கருணை அப்படிங்கிறது எல்லையும் இல்லை, மங்களம் அவர்கிட்ட இருக்குன்னு மாத்திரம் இல்லை, அந்த மங்களத்தை நமக்கும் அளிக்கக்கூடிய அளவு கருணை, ஒண்ணுமில்லாத நமக்கும் அளிக்கக்கூடிய அளவு கருணை, மோக்ஷம் அப்படின்னா மோட்சத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடிய அளவு குறை, தாழாதே கொடுக்கையும் தரம் பாராதே கொடுக்கையுங்கிற சுவாமி தேசிக, தாழாதே கொடுப்பாரா தரம் பாராதே கொடுப்பாரா, தாழாதே கொடுப்பார்னா மோட்சம் கேட்டவுடனே கொடுத்துடுறார் நமக்கு, இந்த ஏத்த தேகாவுதானே மோட்சம் தான், இந்த தேகாவுதானே கிடையாது இல்ல இன்னொரு 50 ஜென்மம் கழிச்சு பார்த்துக்கலாம். யோகத்துல என்ன பண்றா பிரபுவா இருக்கிறவன்னா வந்து கேட்டானா, டேய் நான் அடுத்த வாரம் வாடா போறேன், கேட்டானா அடுத்த மாசம் வா நாளைக்கு வா, ஒரு ஆதிபத்தியம். நான் எப்ப சொல்லணும் அப்ப நீ வந்து வாங்கிக்கோ. தாயார் என்ன கேட்ட, எப்ப கேட்கறோ அப்ப கொடுக்கறேன், மோக்ஷன மோக்ஷத்தை கொடுக்கறேன், தரம் பாராதே தருகையும் அப்படிங்கிற மோட்சமா. அது நித்தியத்துக்கு அதெல்லாம் வேணா, கொஞ்ச நாள் நீங்க இருந்துக்கும், சொர்க்கத்துக்கு வேணாம் இருந்துக்கும் அப்படின்னா சொல்லாமல், நம்முடைய தரங்கிறது மோசம், நம்முடைய தரத்தை பார்க்காமல் தம்முடைய தரத்தை பார்த்து கொடுக்கற. தம்முடைய தரம் என்ன கேட்டானா, எல்லாம் அவர்கிட்ட இருக்கு அப்படின்னால அவருக்கு ஏத்தாம இருக்கு. எப்பவுமே தானம் இது யாச்சனம் கேட்கிறவர் இல்லையா, இந்த கேட்கிறவர் அவருக்கு எந்த அளவோ அதுக்கேத்த மாதிரிதான் கொடுப்பான். கொடுக்கறவெல்லாம் பாத்திரம் மருந்து பிச்சை கொடுங்குவான். தமிழ்ல என்ன பாத்திரம் வச்சுட்டு இருக்காங்க, அதுக்கேத்த மாதிரிதான் பிச்சை. பிச்சைக்காரன் பிச்சை கேட்கறான்னு வச்சுக்கோங்க, கோயில் சேவிச்சுட்டு வரோம், பாசல் பிச்சைக்காரன் இருக்கான், பிச்சை கேட்கறான். நம்ம என்ன போடுவோம், 5 ரூபா போடுவோம், 10 ரூபா போடுவோம், 20 ரூபா போடுவோம், இல்ல நல்ல மனசு இருந்தா 100 ரூபா போடுவோம், 100 ரூபா போடுவோமா? ஏன்னா அவளுக்கு அவ்வளவுதான், இந்த பிச்சைக்காரனுக்கு 100,000 தான், இவ்வளவுதான். 100 ரூபாய் எங்க அப்படின்னு கேட்டானா, இன்கம் டாக்ஸ் கட்டுறதுக்கு, அதுக்கு 100 ரூபாய். அதுக்கப்புறம் எங்க இன்னும் ஏதாவது ஆமாங்க, இன்னும் 500,000 ரூபாய் எப்படி போறதும் இல்லையோ. அப்போ தரம் இருக்கோயோ, அவ்வாளுக்கான தரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கோயோ. ஆனால் அப்படி பார்த்தா மோட்சத்தை யாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டானா, நல்ல மகர்ஷிகளுக்கு கொடுக்கணும், இல்ல பிரகலாதன் மாதிரி இருப்பாளுக்கு கொடுக்கணும். ஆனால் நமக்கு ஒண்ணுமில்லாத நமக்கு கொடுக்கிற பலம் பாராதே கொடுக்கிற, இப்படி தாழாதே கொடுப்பதும், தாழாதே கொடுப்பதும் உடனே கொடுப்பதும், பலம் பாராதே கொடுப்பதும் கொடுவான் கேட்டு சுவாமி தேசிய பதில் சொல்ற. கொடுப்ப, கட்டாயம் கொடுப்ப. ஏன்னா நம்மளா குழந்தைகள் ஆனபதினாலே விளம்பம் ஏன் இங்க கிடையாது, தானாதே ஏன் கொடுக்கிறார்னா, மற்ற தேவர்கள்லாம் விளம்பம் பண்ணுவார்கள், ஆனால் பெருமாள் கிட்டே விளம்பரம் கிடையாதுன்னு மாத்திரம் இல்ல, பிராப்தமான பலனை உடனே கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக காத்திருக்கார் அவர். அது மாத்திரம் இல்லாமல் நாம இந்த பலத்துக்கு உரியவர்கள் அப்படின்னு தெரியுமானபடினாலே கொடுக்கற. அதாவது என்ன கேட்டானா, நித்திய சூரியனுக்கு கொடுக்க வேண்டிய உனக்கு எப்படி கொடுப்பாருன்னா, நித்திய சூரியனாலும் இதை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை உனக்கு உண்டு. ஆனால் அதை நம்ம இழந்து நிக்கிறோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்லை, நம்ம இடம்தான் தப்பு. இல்ல அவளும் ஜீவன் நித்திய சூரியன் மாத்திரம் என்ன, அவளும் ஜீவர்கள் தானே, அவளும் ஜீவர்கள் தானே, ஒரே ஜாதி தானே எல்லாரும். அப்ப அவள் மாதிரிதான் நம்மளும் இருக்கணும், ஏதோ கர்மவசத்தினாலே இழந்து நிற்கிறோம். அதனால அதை பார்த்து கொடுத்துருவாங்க பெருமாள், காருண்யத்தினாலே கொடுப்பான், வாத்சல்யத்தினாலே கொடுப்பான், நிறைய இருக்காங்க. அதனால காபி காருண்ய சீமா தாயாரானவர் கல்யாணங்கள் மொத்தமும் இருக்குன்னு மாத்திரம் இல்ல, மோட்சன் மாத்திரம் இல்ல, சக்கல பலனும் கொடுக்குற. யார் யாருக்கு ஐஸ்வர்யம் வேணும்னா ஐஸ்வர்யம், ஆனந்தம் வேணும்னா ஆனந்தம், என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும், குழந்தை வேணும்னா குழந்தை, புத்தி வேணும்னா புத்தி, சக்தி வேணும்னா சக்தி, தைரியம் வேணும்னா தைரியம், என்னென்ன லட்சுமி இருக்காரோ, தைரிய லட்சுமி, வீர லட்சுமி, சந்தான லட்சுமி, என்னென்ன இருக்காரோ மொத்தத்தையும் அந்தந்த லட்சுமி கொடுக்கறா. அதனாலதான் அந்தந்த பேர் வச்சுட்டான். அப்போ சகல கல்யாணங்களும் இருக்குன்னு மாத்திரம் இல்ல, அதை கொடுக்கக்கூடிய அளவு காருண்ய சீமா, காருண்யத்தின் எல்லை நிலம்னா தாயாரம். நித்யா மோதா நிகம வச்சசாம் மௌலி வந்தாரமாலா, வேத வார்த்தைகளுக்குள், வேத வார்த்தைகளுடைய சிரஸ்ல இருக்கக்கூடிய வந்தார மாலைய, வேத வார்த்தைகள் தாயாலை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகின்றன மொத்தம். அதனால நித்யா அமோதா, எப்பொழுதும் நித்யா அமோதா, எப்பொழுதும் மனம் மாறாத மந்தார மாலை. மந்தாரம் தேவலோகத்துக்கு ஒரு விருட்சம், ஒரு பூ, மந்தார பூவுக்கு எப்பவுமே மனம் மாறாதாம், அப்படியே இருந்துருக்கும், மாறாது, நல்ல வாசனையோட இருந்துருக்கும். அந்த மாதிரி வேதங்களாகிற வாக்குகளுக்கு மனம் மாறாத மந்தார மாலையாக தாயா இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம் கேட்டாலும், வேதங்கள் தலையில் தூக்கி வச்சு தாயார கொண்டாடி, ஸ்ரீசுப்தம் மாத்திரம் இல்ல, பெருமாளும் சொல்லிச்சவர் தாயார் சேர்த்து சொல்றது. அப்படி நித்யாமோதா நிகமோ வச்சசாம் மௌலி மந்தார மாலா, இதனாலே சொல்லப்பட்டது பரத்வம், முன்னாடி காருண்யம் சொன்னார், இப்ப வந்து பரத்வம் சொல்ற. உயர்ந்தவர் அப்படிதான் உயர்ந்த பலனை கொடுக்க முடியும். சம்பத் திவ்யா மது விஜயினஹா, மது விஜயி மதுவை ஜெயித்தவர் பகவான் மதுசூதன, அவருக்கு சம்பத் திவ்யா பகவானுடைய பெரிய சம்பத்தே இவர்தானா, திவ்யமான சம்பத்து செல்வம். பகவானே இப்படிப்பட்டவன், அவனுக்கே ஒரு பெரிய செல்வமாக இருக்காரா, என்ன திருமார்பள உயர வச்சு அதனால பெருமை அவருக்கு. சம்பத்து ஒரு பணக்காரனுக்கு பெருமை எதுனால, இப்படிதான் பணம் இருக்கு அப்படினால, திருமாலுக்கு பெருமை எதுனாலதான் தாயா இருக்கு அப்படின்னாலே. சம்பத் திவ்யா மது விஜயினஹா சந்நிதத்தாம் சதாமே, அவர் எப்பவுமே என்கிட்ட சந்நிதத்தாம் பக்கத்திலே இருக்கட்டும். சைஷா தேவி அப்படிப்பட்ட இந்த தேவி, சகல புவன பிரார்த்தனா காமதேனு, சகல லோகத்தார்களும் என்னென்ன பிரார்த்தனை வைக்கிறோ அந்த பிரார்த்தனையெல்லாம் கொடுக்கக்கூடிய காமதேனு. காமதேனு புசு எல்லாத்தையும் கொடுக்குமா? வசிஷ்டருடைய காமதேனு புசு புசு கதை எல்லாருக்கும் தெரியும். வசிஷ்டிய காமதேனு புசு என்னென்ன கேட்டதோ எல்லாத்தையும் கொடுக்கணும். அதனால தான் காமதேனுனே காமம் அப்படின்னா விருப்பம் இருக்கும், தேனுனா சுரப்பாள், நம்மளுடைய விருப்பங்களே எல்லாம் சுரப்பவள். தாயார் தான் காமதேனு உண்மையில பார்த்தோம்னா, ஏன்னா யாரே என்னென்ன கேட்டாலும் எல்லாத்தையும் கொடுத்துருக்க, சகல புவனத்துக்கும் பிரார்த்திச்சதெல்லாம் கொடுத்துருக்க. சம்பத் திவ்யா அப்படிங்கிறது அழகான விஷயம், பெருமாளுக்கே ஒரு சம்பத்தாக ஒரு செல்வமாக, அதுவும் திவ்யமான செல்வமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு. சம்பத் திவ்யா மதுவிதைன சந்நிதத்தாம் சதாமே சைஷா தேவி சகல புவன பிரார்த்தனா காமதேனு, அழகான விஷயம். இந்த பலன் வேணும் அந்த பலன் வேணும் மொத்த பலம் அவர்கிட்ட இருக்கு, இது வேணும் அது வேணும்னு சொல்லல பாருங்க. தாயார் பார்த்து நீர் வேணும் விட்டாங்க, சன்னிதத்தாம் சதாமே குழந்தை கேட்டது அம்மா வேணும், அந்த மாதிரி உனக்கு என்ன வேணும் பொழுதுமா சாக்லேட் வேணுமாண்டா எனக்கு அம்மா வேணும் முதல்ல, அந்த மாதிரி ரீதியில தாயார் வந்துக்காச்சுவாங்க. மொத்தம் எல்லாம் வரும் கல்யாணம் எப்படி வேணும்னா அதான் மொத்தம் அவர்கிட்ட தான் இருக்கு கொடுப்பாரா காரண்யம் ஆச்சேன்னா. சம்பத் திவ்யா மதுரை சந்நிதத்தாம் சதாமே சைஷா தேவி சகல புவன பிரார்த்தனா காமதேனு உபசித குரு பக்தே ருச்சிதம் வெங்கடேசாத் கலி கலுஷ நிவிருத்தியை கல்பமானம் பிரஜானாம் சரசிஜ நிலையாயா ஸ்தோத்ரமே தத் பதந்தஹ சகல குசல சீமா சாத்வ பௌமா பவந்தி. பலஸ்ருதி சீஸ்ருதி ஸ்தோத்திரம் பாராயணம் செய்பவர்களுக்கான பலன், அதிகமான குரு பக்தி வளர்ந்து நிரம்பி இருக்கக்கூடிய ஸ்ரீ வெங்கடேசன் எனப்படும் வேதாந்த தேசிகனிடமிருந்து தோன்றியது இந்த ஸ்தோத்திரம். மக்களுக்கு கலியுகத்தால் வரக்கூடிய கொடுமைகள் எல்லாவற்றையும் போக்கக்கூடியதாக அமைந்துள்ளது. தாமரையை இருப்பிடமாக கொண்ட பத்மாவதி தாயாரை பற்றிய இந்த ஸ்தோத்திரத்தை படிப்பவர்கள் எல்லா மங்களங்களுடைய எல்லை நிலத்தையும் பெற்று சக்கரவர்த்திகளாக முடிசூடி திகழ்வர்கள் என்பதாக அர்த்தம். இதுல முதல்ல இந்த ஸ்தோத்திரத்தை அருளி செய்த தன்னுடைய இதை சொல்ற கவி சம்பிரதாயப்படி, உபசித குருபக்தேகே உத்திதம் வெங்கடேஷா, வெங்கடேஷா தன்னுடைய திருநாமம். குருபக்தி மேல வளர்ந்து மேல வளர்ந்தபடினால இந்த ஸ்தோத்திரம் பண்ண முடிஞ்சுதான், இல்லாட்டா இது பண்ண முடியாது. தாயாரை பத்தியான இப்படிப்பட்ட பாவங்களும் தாயாரை பத்தியான இப்படிப்பட்ட தத்துவங்களும் யாருக்கு தெரியுது? சிவவிஷ்ணுவனா இருந்தாலும் தாயாருடைய தத்துவம் தெரியாதவர்கள் பலரும், வெளி மனுஷால பத்தி கேட்கவே வேண்டாம். உபசித குரு பக்தே சுவாமி தேசிய தத்துவத்தையும் சொல்றதுக்கு ஒரே காரணம் குரு பக்தி, ஆச்சாரியன் அப்புள்ளார் அருளி செய்தார் ஒண்ணுதான், வேற ஒன்றும் காரணம் கிடையாது. இதுல நானா புள்றேன் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அப்புள்ளார் அருளி செய்தார், அப்புள்ளார் ஏன் சொன்னார் அப்படின்னா அவருடைய ஆச்சாரியன் அருளி செய்தார். இப்படியாக சுவாமி நடாதூர் அம்மாளும் அந்த மாதிரியாக, மடப்பள்ளி ஆச்சாரும் அந்த மாதிரியாக, சுவாமி ராமானுஜரும் சுவாமி ஆள வந்தாரும், இந்த ஆச்சாரியர்கள் திருவுள்ளத்திலே என்ன இருந்ததோ அது அப்படியே பரம்பரையில வந்திருக்கிறதுக்கு ஒரே காரணம் உபசித்த குரு பக்தேகே, குரு பக்தி நல்லா வளர்ந்திருக்கிறபடினால அப்படிப்பட்ட வெங்கடேசாத் உச்சிதம், அப்படிப்பட்ட வெங்கடேசன் தன்னுடைய திருநாமத்தை சொல்லுகிறார். உபசித குரு பக்தே ருச்சிதம் வெங்கடேஷாத் கலி கலுஷ நிவிருத்தி கல்பமானம் பிரஜானாம். இந்த ஸ்தோத்திரம் இருக்கே மக்களுக்கு கலி தோஷத்தை போக்குடிச்சு ரொம்ப சுலபம். கலிதான் எல்லாரும் மாட்டி முடிக்கேன், காலம் கெட்டு போச்சுங்கிறான் அவர். காலம் கெட்டு போனா கூட தாயார் கடாட்சன் தான் போறோம், நீ நன்னா இருக்கா. ஏன்னா காலம் கெட்டு போச்சுன்னா என்னன்னு கேட்டா புத்தி கெட்டுப்போம். ஆனா தாயார் கடாட்சம் தான் புத்தி கெட்டு போவார், அதான் முக்கியமான விஷயம். சரசிஜனிலையா ஸ்தோத்திரம் சரசிஜனிலையா அப்படின்னு தாமரை பூவிலே இருக்கக்கூடிய அலர்மேல் மங்கை தாயா அவருடைய ஸ்தோத்திரம். ஏத்தத்து இந்த ஸ்தோத்திரம் கையில் எடுத்து கொடுத்துட்ட, இந்த வச்சுக்கோ அப்படின்னு பட்டந்தாக இது படிச்சா போறோம்னுட்டேன். இது ஒண்ணும் இந்த ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் தெரிஞ்சுட்டு அதை பத்தி விசாரம் பண்ணணும். நிறைய ஏகப்பட்ட பாவங்கள்லாம் இருக்கு, ஸ்ருதி ஸ்மிருதி அர்த்தங்களை எல்லாம் சொல்லிருக்க, அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. என்ன ஒண்ணு வேண்டாம், புஸ்தத்தை பார்த்து படி போறோம்னு. சரசிதன் இல்லையா ஐயா ஸ்தோத்திரமே தத் பட்டந்தாக என்னன்னா சகல குசல சீமா. குசலம் அப்படின்னு லோகத்துல என்ன இருக்கோ, க்ஷேமம்னு என்ன இருக்கோ, அவருடைய எல்லை நிலத்துல சார்வபௌமர்களாக இருப்பார். ஒரு ராஜாவா இருப்பான். சீஸ்திரி படிச்சபடினாலேயே சகல சௌக்கியங்களும் ஏற்படும் என்பதாக இருக்கும். சகல குசல சீமா சார்ப, எல்லா குசலத்தை காட்டிலும் உயர்ந்த குசலம் எப்படின்னா மோட்சம். அங்கேயும் போய் மோக்ஷ சாம்ராஜ்யத்திலே சக்கரவர்த்தியாக இவன் இருப்பான். மோக்ஷ சாம்ராஜ்யம் தானே சொல்றோம், பரிபூர்ண பிரம்மா அனுபவம் அப்படின்னு வரும்போது அது எப்படி அப்படின்னு கேட்டான்னா ஆனந்தத்தினுடைய எல்லை நிலம். அதனால இந்த லோகத்திலையும் சௌக்கியமாக இருந்து மற்றது கையெதுவேங்கிற ஆழ்வார். என்ன கேட்டானா வைகுந்தமே கிடைக்கும்னா அப்ப மற்றதை பத்தி கேட்பானே அப்படிங்கிற. அதனாலதான் சுவாமி தேசிய ஒட்டுமொத்தமா சொல்லிட்டார் சக்கல்ல குசலம் அப்படின்னு. சகல குசல சீமா சார்பௌமா எல்ல என்னென்ன மோட்சம் வரைக்கும் மொத்தம் கிடைச்சு ஸ்ரீ ஸ்ரீ பிடிச்சதுனாலே தாயார் அனுகிரகத்தினாலே கிடைக்குமா. சார்வபௌமா பவந்தி சார்வபௌமன்ன சக்கரவர்த்தின்னு அர்த்தம். இப்படியாக ஸ்ரீ ஸ்ரீ ஸ்தோத்திரத்தை உத்தமமாக அருள் செய்த தாயாருடைய பெருமையை இந்த அளவு விஸ்தாரமாக சொல்லக்கூடிய வேற ஸ்தோத்திரம் பார்ப்பது கஷ்டம். சுவாமி தேசியம் நமக்கு அனுகிரகம் செய்திருக்க இந்த ஸ்தோத்திரத்தை, அற்புதமான ஸ்தோத்திரத்தை. இங்க பல விதமான அனுபவங்கள் உண்டு பல பெரியவர்களுக்கு. ஸ்ரீ ஸ்ரீ இந்த ஊர்ல பண்ணார், அந்த ஊர்ல பண்ணார், அப்படி பண்ணார், இப்படி பண்ணார், இதை ஒரு வியாஜத்தினாலே பண்ணார். எதை பண்ணாலும் இந்த அர்த்தம் இருக்கும் இல்லையோ, இது ஆச்சரியமான அர்த்தம். இது எந்த ஊர்லயும் எந்த தாயாருக்கும் எப்படியும் அனுபவிச்சு எல்லாரையும் சேவிச்சுருக்கலாம். தாமரைப்பூல சரசிஜன் இல்லையா அப்படின்னு சொன்னபடினால தாமரைப்பூல இருக்கிற தாயார பத்தி தான் பாடினார் அப்படின்லாம் சொல்றது உண்டு. சம்பத் திவ்யா அப்படின்னு சொல்லப்படினால திருநாராயணபுரத்துல இருக்கக்கூடிய தாயார பத்தி பாடினார் அப்படிங்கறதாக சொல்றது உண்டு. நிறைய உண்டு. சகல குசல சீமா சாத்வபௌமா பவந்தி அப்படின்னு மங்களமாக ஆரம்பிச்சு மங்களமாக முடிக்கிறார். முடிக்கச்சி மங்களமாக முடிக்கணுங்கிறது பெரிவாளுக்கு வழக்கம். அந்த ரீதியில ஆச்சரியமாக நமக்கு முடிச்சு தர தாயார் அனுகிரகத்தினாலே மொத்தம் நமக்கு கிடைக்கும். தாயார் அனுகிரகத்தை நமக்கு பெற்று தருவதற்காக சுவாமி தேசியனுடைய இந்த ஸ்தோத்திரம் இருக்கும் போது எந்த குறவும் இல்லை. ஸ்ரீஸ்துதி பூஸ்துதி கோதாஸ்துதி என்பதாக ஆச்சரியமாக மூணு ஸ்துதிகளை அருளை செய்த சுவாமி தேசியனுடைய அந்த அனுகிரகத்தை அவலம்பித்து இப்பொழுது ஸ்ரீஸ்துதியை நாம் அனுபவித்தோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.